சொன்னாளே காதல் கவிதை சொன்னாளே எனக்காக கல்லூரி வந்து போகும் வானவில் நீதான் அழகே நீ எங்கே என் பார்வை அங்கே கண்ணாளன் ஆசை மனதை தந்தானே அதற்காக கண்ணாலே காதல் கவிதை சொன்னாளே எனக்காக கண்ணாலே காதல் கவிதை சொன்னாளே எனக்காக கண்ணாளன் ஆசை மனதை தந்தானே அதற்காக உலகை மறந்தேன் பறவை கண்டு இசை நெடுங்காலங்கள் நம் உறவை கண்டு நாமை வாழ்த்திட நல்லிதயம் உண்டு கண்ணாலே காதல் கவிதை சொன்னாளே எனக்காக கண்ணாளன் ஆசை மனதை தந்தானே அதற்காக கல்லூரி வந்து போகும் வானவில் நீதா அழகே நீ எங்கே என் பார்வை மனதை தந்தானே அதற்காக கண்ணா.